శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకవి వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదాకవి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం జయగ్రీవం ఉపాస్మహే సామార్జయావాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేవికం లక్ష్మీనాథారంభానాథయామ్యమాన్ అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరా యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మద్యామోహతస్తరితరాణి శృణాయ మే అస్మద్గురోర్భగవతోచ్యదయైకసింధో రామానుజ్యుగర్ణం శరణం ప్రపద్యే విద్వస్తాకేశకల్మషః వసుదాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. సమటిలియా 21-28 సరే. ఫలముద్దిశ్య వా పునః దీయతే చ పరిక్లిష్టం తద్ధానం రాజసం స్మృతం అదేశకాలే యద్దానం పాత్రేభ్యశ్చ దీయతే. అసత్కృతం అవజ్ఞాతం తత్తామసముదాకృతం ఓం తత్సదితి నిర్దేశో. బ్రహ్మణ త్రివిధ స్మృతః బ్రాహ్మణాస్తేన వేదాశ్చ యజ్ఞాశ్చ విహితా పురా తస్మాదో మృత్యురాహృత్య యజ్ఞదాన తపక్రియా ప్రవర్తంతే విధానోక్తాః. సతతం బ్రహ్మవాదినాం తదిత్యనభిసంధాయ ఫలం యజ్ఞతపక్రియాః. దానక్రియాశ్చ వివిధాః. క్రియంతే మోక్షకాంక్షిభిః. సద్భావే సాధుభావే చ సదిత్యేతత్ ప్రయుజ్యతే. ప్రశస్తే కర్మణి తథా సచ్ఛబ్దః పార్థయుజ్యతే. यज्ञे तपसि दाने च स्थिति सरिति चोच्यते कर्म चैव तदर्थीयम् सदित्येवाभिधीयते अश्रद्धया हुतं दत्तम् तपस्तप्तं कृतं च यत् असदित्युच्यते पार्थ च तत्प्रेत्य नो इह तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रद्धात्रयविभागयोगो नाम दशोऽध्यायः சரி, பதினெட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ்களா? இப்போ பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருக்கோம். கடைசி அத்தியாயம், முதல் ஆறு அத்தியாயத்தினால கர்மயோகம் ஞான யோகத்தை சொல்லிட்டு, அடுத்த ஆறு அத்தியாயத்தினால பக்தி யோகத்தை நல்லா விஸ்தரிச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய பதிமூணுலேருந்து பதினெட்டு மீதி இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்களில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் விசதமாக சொல்லணுமோ, இல்லை சொல்ல விட்ட சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு வர. அதில் நமக்கு சரீரத்தை பற்றி முதல்ல சொன்னார், க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜம்னு பதிமூணில் சொன்னார். அதற்கடுத்து குணங்களை பற்றி ஒரு அத்தியாயம், அப்புறம் ஸ்ரத்தையை பற்றியெல்லாம் சொன்னார். கடைசியில் இப்போ அர்ஜுனன் விட்டு போன விஷயங்களை சந்தேகமாக கேட்குறான். இப்போ இந்த பதினெட்டில் என்ன இதுன்னு பார்த்தோம்னா, லோகத்தில் வந்து இப்போது மெயின் கர்மாவை வந்து விடணுமா கூடாதா? இப்போ கர்மா விடணுமா கூடாதுன்னு விசாரம் ஏன் வருதுன்னா, லோகத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். இப்போ இல்லை, முன்ன காலத்தில் சன்னியாசிகள்னு இருப்பாள், சன்னியாசிகள்னு இருந்தால் அவளை சொல்லி டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஒரு சில பேர் ஏக்கதண்டி ஒரு கொம்பு வச்சுட்டு பிக்ஷபாத்திரத்தை சுற்றிட்டு இருப்பா, சில பேர் திருதண்டியாக எக்ஞபீதம் போட்டுன்னு இருந்திருக்கா. அந்த மாதிரி சன்னியாசிகள் நிறைய இது இருக்குது. இப்போ அவெல்லாம் சில பேர் யாரும் கேட்டால் ஒன்றுமே பண்ணாமல் வெறும அப்படியே உட்காந்து, ஏன்னா இப்போ சாங்கியம் மாதிரி மதங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஒன்ஸ் இந்த ஞானம் வந்ததுன்னா ஒரு காரியமும் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே சாட்சியாட்டை உட்காந்து கொண்டுட்டு தான். அந்த சாட்சியாட்டை உட்காந்து வச்சு என்ன கேட்டால், படிப்படியாக ஆகார இத்தியாதிகள்லாம் குறைஞ்சி போயிடும், அப்படியே இருக்கும். ஆனால் என்ன வாதம்னு கேட்டால், இப்போ இதில் சொல்லப்போகிற ஆகாரம் சாப்பிடணும்னு இருந்தால் ஒரு சன்னியாசி சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும். சுத்தமான ஆகாரம் எப்போ சாப்பிட முடியும்னு கேட்டால், ஒரு பெருமாளுக்கு பண்ண வேண்டிய பூஜா இத்தியாதிகள்லாம் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டா சுத்தமான ஆகாரம் சாப்பிட முடியும். இப்போ இவன் பெருமாளுக்கு சில காரியங்கள் பண்ணணும், அப்போ கர்மாவெல்லாம் அனுஷ்டிச்சு தான் முடியும். அப்போ கர்மாவெல்லாம் விடுறதா வேண்டாமான்றது ஒரு குவெஸ்டனாக இருக்குது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இந்த உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தா நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்தில் இத்தனை நாள் ஓடும், இத்தனை நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி லீவ் விட்டுருவோம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் லீவ் விட்டுருவோம். அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி போது வெறும் மிஷினை சும்மா ரன் பண்ணுவா, வீட்டோட எழுதி வச்சுட்டு இருப்பா, மிஷின் நேரம்னா வேலை பண்ணுவோம். இப்போ நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், வேலையை ஒன்றும் பண்ணுறதில்ல, கர்மா ஒன்றும் பண்ணுறதில்ல, வேத விகிதமான கர்மா ஒன்றும் பண்ணுறதில்ல. வேத விகிதமாக பண்ண வேண்டிய கர்மாவுக்கு என்ன ஒரு அப்பாரட்டஸ் நம்ம சரீரம் இருக்கோ, அந்த சரீரத்தை நம்ம அந்த சரீரத்துக்கு தேவையான வேலையை மாத்திரம் பண்ணிட்டு சுகமாக இருந்துட்டு இல்லையா, சாப்பிட்றது, ப்ளஷர் தூங்குறது, போகிறது வர்றது, அதே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் யஜ்ய ஏகாதிகள் பண்ணுறது தான் கர்மாவே. அந்த யஜ்ய ஏகாதிகள் பண்ணுறது, கத்திரியா இருந்தால் சண்டை போடுறது, வைஷ்ணா இருந்தால் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த காரியத்தில் வரக்கூடிய விசாரத்தை சாப்பிட்டு அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. இன்றைக்கி என்ன இருக்குன்னு கேட்டால், எல்லாம் சௌக்கியமாக மெயின்டெனன்ஸில் தான் இருக்கும், காரியமே பண்ணுறது இல்லை. அப்போ எது இப்போ கர்மாவெல்லாம் விட்டு இல்லாமல் விடக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்படி கேட்கச்சு ரெண்டு பதங்கள் பரியாயமாக பிரயோகப்படுத்தப்படுறது. சந்நியாசம்னு ஒரு வார்த்தை, தியாகம்னு ஒரு வார்த்தை. நம்ம பேசுறதுல இல்லை, வேதத்திலே இருக்குது. தியாகே நெய்வ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. தியாகே நைக்கே அமிர்தம் ஆனது அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. இன்னொரு இடத்துல சந்நியாச யோகா யதேக சுத்த சத்வாக அப்படின்னு இருக்கு. இப்போ இப்போ ரெண்டும் இந்த ரெண்டு பதங்களுக்கும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? அப்புறம் சில கேள்விகளுக்கு பகவானே கிளாரிஃபை பண்ணிச்சு, டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாரு. சில பேர் சொல்ற காமிய கர்மா மட்டும் விடுறதுதான் சந்நியாசம், சில பேர் சொல்ற மொத்தத்தையும் விடுறது சந்நியாசம் இல்ல தியாகம்னா சொல்லிட்டு கடைசியில நிச்சயம் சினிமே தத்ரன்னு நாலாவது பத்தியத்தை தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லப்படுறார், தன்னுடைய கருத்தை. அதுல நம்ம போன கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷனே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் முடிச்சிட்டோம் இல்லையா, செகண்ட். அத அனையோகோ ஏகமேவ சுரூபம் தச்ச ஈதிஷம் இது நிர்ணயித்தும் வாதி யுக்ததிபத்தியம் தர்சயன்னு ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சொரூபம், அது இப்படித்தான் அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் சொல்றார். வாதி யுக்ததிபத்தியம் தர்சனம் தர்சயன்னு அதை காட்டிக்கொண்டு பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, காமியானாம் கர்மணாம்யாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகு தியாகம் விசக்ஷனாக. ரெண்டு பேர் போட்டிருக்க, கவையா விதுகு விசக்ஷனாக. கவையகன்னு சொன்னா யோகிகள் ரிஷிகள் அர்த்தம், விசக்ஷனாக சொன்னா ஞானிகள் அர்த்தம். அதுவே பரியாய பதம் தான். இப்ப சந்நியாசம் என்ன சில பேர் சொல்றாங்கன்னா காமியானாம் கர்மனாம் நியாசம். வேதத்துல வந்து நிறைய விதமான கர்மா இருக்கு, நித்திய கர்மா நைமித்திக கர்மான் இருக்கு, காமிய கர்மான் இருக்கு, நிஷித்த கர்மான் இருக்கு, சிலதெல்லாம் இருக்கு. அப்படி வரைச்சு அந்த காமிய கர்மா பண்றதுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏதாவது ஒரு நமக்கு ஒரு விஷயம் மேல ஆசைப்பட்டு பண்ணணும்னா தான் அந்த காமிய கர்மா பண்ணணும், இல்லாட்டி காமிய கர்மா பண்ணவே வேண்டாம். அப்ப அதை விடுறதுதான் சன்னியாசம் சில பேர் சொல்றான்னு சொல்றாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா சர்வ கர்ம பலத்தியாகம், எந்த கர்மா வேணா நம்ம பண்ணலாம், காமிய கர்மா கூட பண்ணலாம், ஆனா அந்த கர்மா பண்ணிச்சே கூட எனக்கு பலன் மீது ஆசை இல்லை, எம்பெருமானுக்காக ஒரு அப்படின்னு பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் தியாகம் சில பேர் சொல்றாங்க ஸ்லோகம் சொல்றது. கேசன வித்வாம்சக, சில ஞானிகள் காமியானாம் கர்மனாம் நியாசம் ஸ்வரூப தியாகம் சந்நியாசம் இதுவு. நியாசம் திருப்பி என்னன்னு கேட்டா ஸ்வரூப தியாகம்னா அப்படியே விட்டுறது, பண்ணாமே இருக்கிறது. இந்த கர்மாவை நான் பாதி பண்ணிட்டு விடுறது இல்ல, பலன் இதெல்லாம் இல்ல, பண்ணாமே இருக்கிறது, அதான் ஸ்வரூப தியாகம். கேசித் விசக்ஷனாக நித்யானாம் நைமித்திகானாம் காமியானாம் ச சர்வேஷாம் கர்மணாம் பலத்தியாக ஏவ மோக்ஷாஸ்திரேஷு தியாகசப்தார்த்தக இது பிராகு. சில பேர் விசக்ஷனாக சொன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது ஞானிகள் அவன்னு சொல்றாங்க கேட்டா, இந்த நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களுடைய பலத்தை உத்தேசிக்காம பண்றதுதான் மோக்ஷாஸ்திரங்கள்ல தியாகம்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தத்ர சாஸ்திரிய தியாக காமிய கர்ம ஸ்வரூப விஷய சர்வ கர்ம பல விஷய இது விவாதம் பிரதர்ஷன்னு. இப்ப விவாதம்னா சர்ச்சை டிபேட்டு. சில பேர் சொல்ற காமிய கர்மத்தை ஸ்வரூப தியாகம் பண்ண பண்ணாமே இருக்கிறது, சில பேர் சொல்ற எல்லா கர்மத்தினுடைய பலத்தை மட்டும் தியாகம் பண்றது. இதை காட்டிண்டு ஏகத்திர சந்நியாச சப்தம் இதரத்திர தியாக சப்தம் பிரயுக்தவான் என்ன பண்றாருன்னு ஆக்சுவலா தியாகம்னாலும் ஒரே அர்த்தம்ன்றது பகவானுடைய இது. ஆனா லோகத்துல வேற வேற கான்டெக்ஸ்ட்ல, ஏன்னா லோகத்துல தியாகம் பண்ணிட்டேன் அப்படியே விட்டுட்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக அந்த அந்த பதத்தை வந்து கீழே போட்டுட்டார். சர்வ கர்ம பல தியாகம், பலத்தை விடைச்சேதான் தியாகம் சொல்லப்படுறதுன்னு இங்க போட்டுட்டார். சந்நியாசம் சொன்னாதான் மொத்தத்தையும் விடுறது, அதுக்கு மேல போட்டுட்டார் காமிய கர்மா விடுறது சன்னியாசம் கண்டெக்ஸ்ட் மாத்தினர். அத ஏகத்திர சந்நியாச சப்தம் இத்தரத்திர தியாக சப்தம் பிரயுக்தவான். அத தியாக சந்நியாச சப்தையோகோ ஏகார்த்தத்துவம் அங்கீகிருத்தம் இது நியாயத்தை. அதனால தியாகம் சந்நியாசம் ரெண்டு சப்தங்களுக்கு ஒரே அர்த்தம்ன்றது பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தெரிகிறது. ததா நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தமான நாலாவது பத்தத்தை சொல்லப்படுறது. அங்க நான் சொல்றேன் கேளு, தியாகம்னா என்ன தெரியுமா, நிச்சயமா சொல்றேன் கேளுன்னு சொல்றேன். இது தியாக சப்தேன ஏவ நிர்ணய வசனாது, கடைசி சன்னியாசன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தல. நிச்சயம் சினிமே தத்துல தியாகே பரத சத்தம்னு ஒரு பதத்தை எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன அர்த்தம்னா சன்னியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒண்ணுதான் தீர்மானம் வச்சு. நேதத்தது சந்நியாச கர்மனோ நோபத்தியதே மோகாத்திய பரித்தியாக தாமச பரிகீர்த்தித்தன அனிஷ்டமிஷ்டம் மிஷ்டம் சிவிதம் கர்ம நலம் பவத்தியத்தியாகி நாம் பிரேத்திய அது சந்நியாசி நாம் குச்சித்தேன்னு ஸ்லோகம் வரப்போறது பின்னாடி. இது பரஸ்பர பரியாயதா தர்சனாதிச தயோகோ ஏகார்த்தத்வம் பிரதீயதே இது நிச்சயத்தே. அப்படி சந்நியாசம்னு தியாகம்னு மாத்தி மாத்தி பிரயோகம் பண்றதுனால இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் இது தெரிய வருதுன்னு இங்க ரெண்டாவதுல பாஷ்யகாரர் சாதிக்கிறார். மூன்றாவதுல தியாஜ்யம் தோஷபதித்யேகே கர்ம பிராகுர்மணிஷிணா யஜ்ஞதான தப கர்ம தியாஜ்யம் இது சாபரே. சில ஞானிகள் என்ன சொல்றானா, தோஷம் தோஷத்தை கண்டா எப்படி உருவோமோ, பொல்யூட்டட் திங்ஸ் எப்படி எடுத்துக்க மாட்டோமோ அது மாதிரி கர்மாவெல்லாம் விட்டுணும்னு சில பேர் சொல்றா. சில பேர் சொல்றா யஜ்யதான தப கர்மாவும் விடவே கூடாதுன்னு சில பேர் சொல்றா. யஜ்யம் தானம் தப்பெல்லாம் வேதத்துல விதிக்கப்பட்டது, அதெல்லாம் விடவே கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப ஏகே மனுஷனா காபிலா வேதிகாக அவ யாருன்னு கேட்டா காபிலாகான்னு சொன்னா கபில மதத்தை சேர்ந்தவா சாங்கியர்கள். வைதிகா வைதிகாகான்னு சொன்னா மதத்துல அத்வைதிகள்னு வச்சுக்கலாம். தன்மதான்சாரினா அவளை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவ ராகாதி தோஷவது பந்தகத்வாது சர்வம் யஜ்யாதிகம் கர்ம முமுக்ஷனா தியாஜ்யம் இது ஆகுது. ராகம்னு சொன்னா பேஷன் இத்தியாதிகள் தோஷங்கள் இருக்கிறதுனால மேலும் பந்தத்தை ஏற்படுத்துவதனால் சர்வம் யஜ்யாதிகம் கர்ம யஜ்யம் முதலே அனைத்து கர்மங்களும் முமுக்ஷனா ஒரு முமுக்ஷுவினால் தியாஜ்யம் விடப்பட வேண்டியது என்று கூறுகிறார்கள். அப்பரே பண்டிதாக மேல இருக்கக்கூடிய சில பண்டிதர்கள் என்ன சொன்னது கேட்டா யஜ்யாதிகம் கர்ம நத்தியாஜம் இது பிராகு யஜ்யாதிகம் கர்மங்களுக்குள்ளேயே யஜ்யதான தப்பெல்லாம் விடவே கூடாதுன்னு அவருடைய ஒரு வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தமா தியாகோ ஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா அப்படின்னு தத்தன அந்த விஷயத்தில் என்னுடைய நிச்சயமான அர்த்தத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷ வியாக்ர வியாக்ர இல்ல வியாக்ரன்னு மாத்திக்கோங்கோ புருஷ வியாக்ர தியாகம் இருக்கே அது த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா மூன்று விதம் என்று சொல்லப்படுகிறது. தத்ர ஏவம் வாதி விப்பதிபன்னே தியாகே. இப்படி வாதிகள் வாதிகள்னா வாதம் பண்ணுபவர்களால் நிறைய விதமாக அர்த்தம் சொல்லப்பட்ட தியாகம்ன்ற சப்தத்தில் தியாக விஷயம் இருக்குல்ல எதை தியாகம் பண்ணும். இப்ப தியாகம் பண்றேன் தியாகம் பண்றேன்னா எதை தியாகம் பண்ணுன்றக்கோனோ அந்த அம்சத்தை சொல்றேன் சொல்றார். தியாக கிரியமானேஷு ஏவ வைதிகேஷு கர்மசு ஹல விஷயத்தையா கர்ம விஷயத்தையா கர்த்திருவ விஷயத்தையா ச பூர்வமேவகி மையா த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா. இப்ப எதை விடணும்னு கேட்டா பல பல தியாகம் பண்ணணும், கர்மத்தை தியாகம் பண்ணணும், கர்த்திருவ தியாகம் பண்ணணும். அதாவது இந்த காரியத்தை பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அதனால் நான் இதை பண்றேன் அப்படின்ற எண்ணத்தை விடுறது. அதாவது பலன் மேல உத்தேசம் இல்லாம இருக்கிறது, இல்லாட்டி இந்த கர்மாவை நான் பண்ணுகிறேன் இது என்னுடைய எனக்கு சம்பந்தமான கர்மா இது எனக்காக பண்ணப்படக்கூடிய கர்மான்ற எண்ணத்தோட பண்றது அதையும் விடணும். மூன்றாவது நான் பண்றேன் அப்படின்றது, அதாவது இதை பண்ணா இந்த பலன் கிடைக்கும்ன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய கர்மான்ற மமசா இல்லாமல் இருக்கிறது, நான் பண்றேன்ற ஒரு அகங்காரம் மூணும் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. இது முன்னாடியே என்ன சொல்லப்பட்டது, மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேததா நிராசே நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வரா அம்மி. மூன்றாவது அத்தியாயத்திலேயே 30வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். எல்லாத்தையும் என்னிடத்துல வச்சுட்டு நீ யுத்தம் பண்ணு, ஆசை இல்லாம மமக்காரம் இல்லாம சண்டை போடும் சொல்லிட்டு அதனால லிங்க் கொடுக்கணும். கண்டினியூ பண்றார், கர்மஜன்யம் சுவர்காதிக்கம் பலம் மம நஸ்யாத் இது பலத்தியாக. இந்த கர்மாவை பண்ணதுனால கிடைக்க போற ஸ்வர்க்கம் முதலியவையெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை விடுறது, அது மேல லட்சியம் இல்லாம இருக்கிறது பலத்தியாக. மதிய பல சாதனத்தையா மதியம் இதம் கர்ம இது கர்மணி மமதாயாக பரித்தியாக கர்ம விஷய தியாக. இப்போ மதிய பல சாதனத்தையா எனக்கு பலன் மேல ஆசை இல்லாட்டாலும் இது எனக்காக பண்ணக்கூடிய ஒரு கர்மா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அத மமதான் பேருக்கு மமதான் சொன்னா என்னுடைய இதுன்ற அர்த்தம், அத பரித்தியாகம் பண்றது கர்ம விஷய தியாக. சர்வேஸ்வரே கர்த்திருவ அனுசந்தானே ஆத்மனஹ கர்த்திருத்யா தியாக கர்த்திருவ விஷய தியாக. நான் ஒன்றும் பண்ணல, மேலிருந்து எம்பெருமான் என்னை ஆட்டி வைக்கிறேன், நான் தான் பண்ண வைக்கிறேன், நான் பண்றேன், நான் ஒரு நிமித்த காரணம், என்னால இந்த காரியம் ஆறுன்னு சொன்னா என்ன மாதிரி பண்ண வைக்கிறான், நான் பண்ணலன்ற எண்ணம் இருக்கிறது கர்த்தத்துவ தியாகம். அப்புறம் சொல்ற யஜ்ஞத அனந்தப கர்ம நத்யாஜ்யம் காரியமே வதது யஜ்ஞோத அனந்தபச்சைவ பாவனானி மனிஷினாம். முன்னாடியே சொல்ற கர்மயோகம் ஞானயோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணச்சவே, ஞானயோகம்னு சொன்னா மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, எல்லா கர்மாவையும் விட்டுட்டு அப்படியே ஞானத்துல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது, அது ஒரு ஐடியல் ஸ்டேட். ஆனா என்னன்னு சொன்னா அவரே அதுல கஷ்டமா சொன்னார், அப்படி யாரும் இருக்க முடியாது, கொஞ்சம் எல்லாரும் பிரேக் எடுத்துக்கணும், எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் இப்ப பிரேக் எடுத்துக்கிறதா இருந்தா பசிக்கும், எல்லா லோக திரும்பியும் லோக வேலைகள்லாம் பண்ணணும். அப்போ அப்போ பண்ணச்சே அப்போ லோக யாத்ராபி நச்சத்தேன்னு சொன்ன உனக்கு சித்திக்காது, அதனால கர்மயோகமே பண்ணு. ஞான யோகம்ன்றது என்னன்னு கேட்டா ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது நடக்கக்கூடிய விஷயம். நாமெல்லாம் இன்னைக்கு உட்காந்து நான் இன்னைக்கு ஞான யோகி அப்படின்னு உட்காந்தாலும் உட்கார முடியாதுன்னு சொல்றேன். இதான் மித்யாச்சார சிகிச்சைன்னு, மித்யாச்சாரம்னா ஏமாத்தணும்னு அர்த்தம் மேடம். ஞான யோகம்ன்றது என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த இதெல்லாம் இன்ஜின் இந்த டேங்க் எல்லாம் உழுத்து வச்சுக்கோங்க, அட்மாஸ்பியர் தாண்டி போறது பாருங்க, அது மாதிரி சித்திக்கணும், அது சந்திராயன் மாதிரி நிலா ஆட்டோமேட்டிக்கா போகணும். ஆனா அது வரைக்கும் கர்மயோகம் பண்ணிதான் ஒன்று போயாச்சுன்னா பண்ண முடியாது, ஏன்னா அப்படியே அந்த இதில் சமாதியில் இருக்கிறது. அதனால சொன்னார் அது வந்து ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கணும், நாமெல்லாம் ஞான யோகின்னு யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ கர்மயோகியாகவே இருன்னு சொன்னார். அப்படி ஞானயோகியாக இருந்தால் கூட நீ கர்மாவை பண்ணுன்னு சொன்னார். ஏன்னா லோகத்துக்கு தெரியாது, வெறும் ஒருத்த உட்காந்துருக்காங்கன்னா இவன் ஞானியாக உட்காந்துருக்கானா இல்லை சோம்பேறியாக உட்காந்துருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ லோகம் என்ன நினச்சிக்கோம், கெட்டியாக உட்காந்துருக்கான்னு இருப்பான், அவன் ஏதோ தியானத்தில் இருப்பான். இன்னொரு லோகம் என்ன பண்ணுன்னா ஒருத்தரை ஃபாலோ பண்ணிச்சு, சரி நம்மள வெட்டியா உட்காந்து எல்லாம் உட்காந்துருவோம், அப்புறமா கரு நடக்காது. அதனால நீ ஞானயோகியா இருந்தா கூட கரு இதை பண்ணுன்னு சொன்னார். அது மாதிரி இங்க சொன்ன யஜ்யதான தப கர்மா நத்தியாஜ்யம் விடவே கூடாது, காரியமேவ தது அதை செய்தே தீர வேண்டும். யஜ்யோதானம் தபஸ் செய்த இந்த யஜ்யம் தானம் தபஸ் எதுக்கு பண்றதுன்னு கேட்டா, மனுஷினாம் பாவனானி பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள், யஜ்யதான தப பிரபிருதி வைதிகம் கர்ம முமுக்ஷுனா ந கதாச்சிதபி தியாஜ்யம். இன்னும் முக்கியம் என்ன, இப்ப முமுக்ஷுனான்னு கொண்டது, ஏன்னா மொத்த சாஸ்திரமே மோட்ச சாஸ்திரம், சாமானியப்பட்டவாளுக்கு கீதை இல்லை நிறைய விஷயங்கள்ல. மோட்சத்து மேல ஒரு ருச்சி இருந்து எப்படி மோட்சத்தை அடையலாம்னு சொல்றதுதான் நிறைய அம்சங்கள் இதுல தேவைப்படும். விஷயம் வெறுமை வெறும் ஏஸ்திரிக்ஸ் தான், அதுல ஒன்றும் கிடையாது பெருமை. அப்ப முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, அவன் எப்பவுமே இந்த யஜ்யதான தபத்தைதான் விடவே கூடாது. அப்படி ஆப்ரயாணாத்து அகரக காரியம் ஏவ, ஆப்ரயாணாத்துல இங்கேருந்து விட்டு மோட்சத்துக்கு போற வரைக்கும் டெய்லி பண்ணணும். குதஹ ஏன், யஜ்யதான தப பிரபிருத்தீனி வர்ணாசிரம சம்பந்தீனி கர்மானி. இந்த யஜ்யதான தபஸ்லாம் கேட்ட வர்ணாசிரமத்துக்கு உரிய கர்மாக்கள் இவைகள்லாம், மனுஷினாம் மனநசீலானாம் பாவனானி. மனுஷினாம்னு யாரும் கேட்டா மனநசீலானாம், மனநசீலான்னு சொன்னா அப்படியே தியானம் பண்றவா, கான்டம்ப்ளேஷன் பண்றவா, அவளுக்கு ஒரு இன்னும் ஒரு பியூரிட்டி அது கொடுக்கறது, மீன்ஸ் ஆஃப் பியூரிபிகேஷன். மனநம் உபாசனம், உபாசனை செய்யக்கூடியவர்கள். முமுக்ஷூனாம் யாவஜீவம் உபாசனம் குருவதாம், முமுக்ஷுக்கு எவ்வளவு நாள் ஜீவனம் இருக்கோ, லைஃப் எத்தனை நாள் இருக்கோ அதனால நீ உபாசனை பண்ணணும். உபாசன நிஷ்பத்தி விரோதி பிராச்சீன கர்ம விநாசனானி இத்தியர்த்தா. உபாசன நிஷ்பத்தி, உபாசனையானது பூர்த்தி ஆகிறதுக்கு விரோதியா எது அப்படின்னு கேட்டால் பிராச்சீன கர்மம், அந்த பிராச்சீன கர்மெல்லாம் போறதுக்கு தேவை. அதாவது அன்னைக்கு கூட ஒரு குரூப்ல டிஸ்கஷன் நான் கிளாரிஃபை பண்றேன், சில விஷயங்கள ஒரு மாமி கேட்டுருக்கா கர்மானா என்னன்னு. அதாவது ரெண்டு விதமா பார்க்கலாம், ஒண்ணு வந்து லோகத்துக்கு புரியுற மாதிரி பார்க்கச்சு, கர்மான்றது ஒரு பேங்க் என்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். சித்திரகுப்தன் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அக்கௌண்ட்டு, அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு, லோகத்துக்கு புரியுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லைன்னு சொன்னா வேற அர்த்தம் கிட்ட சைக்கலாஜிக்கலா சொல்லலாம். இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வாசனைகள் ரெண்டு ஆறுது. நம்ம இப்போ ஒரு காரியத்தை பண்றோம்னா அந்த காரியத்தை பண்ணச்சு அது ஒரு ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்றது, அந்த எஃபெக்டை கிரியேட் ஆக்சுவலி வச்சுக்கோ, அது மறுபடியும் அந்த பிளாக் இந்த பேக் ஆஃப் காசு தான் திருப்பி இங்க வந்து நம்ம கிட்ட வரணும். லோகத்துல எல்லாமே இன்டர்லிங்க்டு, நம்ம இங்க ஏதாவது புஷ் பண்ணோம்னா நமக்கே தெரியுது காத்திர போய் தெரியும் நம்ம கிட்டே வருது ரூபமா. அப்ப எல்லாமே வந்து யாரையோ நம்ம மேல நம்ம வேறு மறுபடியும் அது ஒண்ணு. எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுப்பான். பிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம் தான். அனுபவம் ஒரு ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் அனுபவ ரீதியாக தான், அவ்வளோதான். ஏன் எவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் ஒத்துக்கல கர்மாவெல்லாம் ஒத்துக்கல எவ்வளோ, அது ஒரு ஒரு மொமெண்ட் ஆஃப் இதுதான், ரியலைசேஷன் தான் எல்லாமே. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ நாம் ஒருத்தர் அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அடிக்கிறோம்னா அடிக்கச்சேவே மறுபடியும் இது வந்து ஒரு இம்ப்ரெஷனாக மனசில் க்ரியேட் ஆகிடுறது. அடிக்கணும் இல்லை ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றோன்னா மறுபடியும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றோம்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்து மனசில் க்ரியேட் ஆகிடுறது. சம்ஸ்காரம் இப்போ நமக்கு தெரியாமே இது லேட்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், லேட்டண்ட் இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் ஆறுது, 10 வருஷம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது அது மேலோட்டமாக சர்ஃபேஸில் காட்டவே காட்டாது. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்வீட்டை தான் கொண்டு கொடுக்குறேன், கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு பிரவிற்த்தி ஏற்படும் நம்மளை தெரியாமையே, அதுதான் கர்மம். இப்போ இந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிலீஸ் கிடைக்காது. ஏன்னா நமக்கு மோட்சம் போகிற பட்சத்தில் மனசில் எந்த இம்ப்ரெஷனும் இருக்கவே கூடாது. இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதான் ஸ்ட்ராங் வாசனை. எவ்வளோ வாசனைன்னு சொன்னால், நேற்று தான் அனுபவித்தேன், 11 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டுக்கு போனேன், வரைக்கும் போகவே இல்லை, 2008 போனது தான். அங்கே இருக்கக்கூடிய வாசனைலாம் இந்த சென்ட்டு கிண்ட்டு வாசனை பட்ட உடனே கிடுகிடுன்னு அந்த 2008 மனசு ஓடுறது. அந்த அங்கே போனோம்னு இங்கே பதினோரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கூட அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே அந்த ஆம்பியன்ஸு மறுபடியும் அங்கே கொண்டு போகிறது. அப்போனா எவ்வளோ இது ஜென்மாந்தர்களை கடந்து கொண்டு போகிற வாசனைகள் இதெல்லாம் பிரவிற்த்தின்றது. எவ்வளோ விஷயங்கள் நேச்சுரல் தான் ஏற்படுது லைஃப்பில், உணர்வுகள்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தா வருது, நேச்சுரலாக வருது, எப்படி வருது, எல்லாம் இன்ஸ்டிங்க்ட். அப்போ 10 வருஷம் கழித்து ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலும் அப்போ எல்லாமே அதுதான், ஆட்டோமேட்டிக்காக சில குழந்தைகள் சில பண்ணதுன்னா எல்லாம் அதுதான். அப்போது இதுதான் கர்மாவனுடைய அன்சீன் பார்ட், இதுதான் நமக்குள்ளே இருக்குது. இன்னொரு என்னன்னு கேட்டால், சில கர்மாக்கள் வந்து திரும்பி நம்மக்கிட்ட வரணும், அப்போ தான் அது பூர்த்தி ஆகும். இங்கே ஆரிஜினேட்டர் பக்கம் போச்சுன்னா அது எங்கேயோ போய் திருப்பி நம்மக்கிட்ட வர்றதுக்கு பல ஜென்மாக்கள் ஆகலாம். சில சமயம் காத்தாட பண்ண சங்கடமே கூட வந்துடலாம், சில சமயம் அப்படி வரும், சில சமயம் என்னாகன்னா பல ஜென்மாக்கள் ஆகலாம். ஆனால் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை ஆரம்பித்து வச்சுட்டோம், அது ரிவர்ஸ் பண்ணணுமே. பேங்க்ல கூட தான் தெரியாது, பேங்க்லாம் ஒரு என்ட்ரி போடாச்சுன்னா அந்த என்ட்ரிக்கு நீங்க ரிவர்சல் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு என்ட்ரி போடாச்சுன்னா அது ரிவர்சல் போடாம அது செட்டில் ஆகாது. அது மாதிரி இதுவும் அப்படிதான், இந்த கர்மான்றது அப்படிதான், நமக்கு தெரியாமையே நம்ம ஒரு என்ட்ரி ஆரம்பிச்சு விட்டுருக்கோம், அது எங்கேயோ போய் திருப்பி நம்ம அக்கௌண்ட் வந்து ரிகன்சல் ஆகணும், ஆச்சுனாதான் அது பூர்த்தி ஆகும். அதனால இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அந்த சம்ஸ்காரங்களை வந்து போக்குறது. அப்போ ஒருத்தன் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ந்தது எங்கேதானது தபக்ரியாவே பண்ணிட்டு இருக்கா வச்சுக்கோ, ஒரு 200 வருஷம் கழிச்சு இல்லை 300 வருஷம் கழிச்சு இல்லை 10 ஜென்மா கழிச்சு அந்த வாசனைகள்லாம் அடியோடு அழிஞ்சு போயிடும். அந்த வாசனைகள்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பேரில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்னும் ஞானமானது ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ நம்மளால் பூர்த்தியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா பாதி மனசு எங்கேயோ ஏதோ விஷயங்கள் இழுத்துன்னு இருக்கு. இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஆசைலாம் போயிடுச்சுன்னா ஃபுல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போடுது. அப்போ ஃபுல்லாச்சுன்னா அது அப்படியே சித்திச்சுன்னா மோட்சமானது கிடைக்கும்னு லாஜிக்கலாக சொல்லணும். அப்போ யஜ்ஞதான தப பிரபிருத்தினி வர்ணாசிரம சம்பந்தினி கர்மாணி மனுஷினாம் அது மரணம் உபாசனம் முமுக்ஷுனாம் யாவத் ஜீவனம் உபாசனம் குர்வதாம் உபாசன நிஷ்பத்தி விரோதி பிராச்சீன கர்ம விநாசனான் இத்தியர்த்தா. அப்போ யாவத் ஜீவனம் பண்ணணும் ஏன்னு கேட்டால், அந்த உபாசனையானது எப்போ நிஷ்பத்தியாக இருக்கோ அப்போ தான் மோட்சம். அது வரைக்கும் இந்த பிராச்சீன கர்மாவெல்லாம் விநாசம் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டார். ஏதான்யபித்து கர்மானி சங்கம் தெக்தா பலானிக்க கர்த்தவியானித்தினியை பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். இந்த கர்மாக்களை பண்ணும்போது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணணும். சங்கம் தெக்தா பலானிச்ச அட்டாச்மெண்ட்டு கேட்டால், கர்த்தத்துவ அட்டாச்மெண்ட்டு கர்மத்துவ என்னுடைய கர்மா ரெண்டுத்தையும் கிடையாது, பலனையும் விட்டுட்டு கர்த்தவியானி என்னால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பண்ணணும் சொல்றார். எஸ்மாத்து மனுஷனாம் யஜ்யதான தப பிரவிருத்தினி பாவனானி தஸ்மாத்து உபாசனாத்து ஏதானி அபி. எப்படி அவளுக்கு இந்த யஜ்யதான தபஸ்னா இருக்கணும், அது மாதிரி உபாசன மத்து தஸ்மாத்து உபாசன மத்து ஏதான் அபி, இவைகளின் உபாசனம் மாதிரி யஜ்ஞாதி கர்மானி மத ஆராதன ரூபானி எனக்கு ஆராதனமாக இருக்கக்கூடியவைகள் அவைகளை சங்கம், சங்கம்னு சொன்னா கர்மணி மமதா, அந்த கர்மா பண்ணிச்சு என்னுடைய கர்மா, எனக்காக பண்ணுகிறேன் அப்படின்ற அதையும் பலானிச்சத்துவா பலங்களையும் விட்டுவிட்டு அகரஹ ஆப்ரயானாது, அகரஹன்ற டெய்லி ஆ பிரயாணத்துல அந்த தேகத்தை விட்டுட்டு ஆத்மா கிளம்புற வரைக்கும், உபாசன நிர்வித்தையே உபாசனையாது பூர்த்தியாகிற வரைக்கும், முமுக்ஷுனா முமுக்ஷுவினால் கர்த்தவியானி இதி செய்யப்பட வேண்டும் என்று மம நிச்சயம் உத்தமம் மதம், என்னுடைய நிச்சயமான ஒரு சட்டேன் இதுன்னு சொல்லி சாதிக்கிறார். நியதஸ்திது சந்நியாச கர்மணோ நோபபத்தியதே மோகாத்த பரித்தியாக தாமச பரிகீர்த்திதா. இப்ப தாமசம் என்ன ராஜசம் என்னன்னு சொல்லப்படுறதுல சாத்விகம் என்னன்னு, நியதஸ்திது சந்நியாச கர்மணோ நோபபத்தியதே, நியதஸ்தின்னு சொன்னா பண்ணப்பட வேண்டியதை கூட விட்டுடுறது, அது விடக்கூடாது ஆக்சுவலா. ஆனா ஒரு மோகத்தினால இதெல்லாம் நமக்கு இல்லை, நாம இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு இல்யூஷன்னால விடுறது தாமசம். நியதஸ்ய நித்திய நைமித்திகஸ்ய, நித்திய நைமித்திகம் சொன்னா பண்ணியே தீரணும், நித்திய கர்மான்னு சொன்னா எந்த நிமித்தமும் கிடையாது, டெய்லி பண்ணணும். நிமித்த கர்மா தான் நைமித்திகம். நைமித்திகம் சொன்னா ஏதோ ஒரு ஒரு புத்திரன் பிறந்தான், இல்ல ஒரு ஒரு ஒரு கிரகணம் வந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிமித்தத்தை முன்னிட்டு பண்றது. மகா யஜ்யாதேகி அந்த பஞ்சமகா யஜ்யாதிகள்லாம் கர்மணா சந்நியாசா தியாகா ந உபபத்தியதே, சந்நியாசமோ தியாகமோ அது ரெண்டும் ஒன்றுதான், அது சரிபட்டு வராது. ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியே த கர்மணஹான்னு பார்த்தோம் அதே ஸ்லோகம். இதெல்லாம் விட்டு என்ன கேட்டா தேக யாத்திரை அதுவும் நடக்காது. இது ஷரீர யாத்ராயாக எவ அசித்தேகே, ஷரீர யாத்திரை நடக்காது. ஷரீர யாத்ராகி யஜ்ஞிஷ்டாசனேன நிர்வர்த்தியமானா சம்யக் ஞானாய பிரபவதி. ஷரீர யாத்திரை எப்படி பண்ணணும்னு கேட்டா யஜ்ஞிஷ்ட அசனேன, யாகம் யஜ்ஞம் பண்றது இல்ல ஆத்துல பெருமாளுக்கு திருவாரணம் பண்றது, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுதான் அந்த சரீர யாத்திரை நடக்க வேண்டும், நடத்தப்பட வேண்டும். நிர்வர்த்தியமான அப்படின்னா பண்ணப்பட வேண்டும். சம்யக் ஞானாய பிரபவதி, நல்ல ஞானத்தை கொண்டு பண்ணணும். அந்நதா புஞ்சதேதே ஸ்வகம் பாபாஹான்னு இது அயஜ்ஞிஷ்ட அகரூப அசன ஆப்யாயனம் மனசோ விபரீத ஞானாய பவதி. இப்ப அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னா பெருமாளுக்கு பண்ணிட்டு நல்ல ஞானமானது கறக்கிறது, இல்லாட்டி நாம பண்ற மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றதுல ஒரு வரையறையே இல்லை. வெளில சாப்பிட்றோம், யாரு கொடுக்குறா சாப்பிட்றோம், இதெல்லாம் என்ன பெருமாளுக்கு பண்ணதா இல்லையா, யார் பண்றா ஏது பண்றா, சுத்தமா இருந்தாரா இல்லையா, என்ன சாப்பிட்டு போனா தேது அகம் பாப்பாகா, பாப்பத்தை விஜித்துக் கொண்டிருக்கிறோம். அயக்ஞ சிஷ்ட யஜ்யமா பெருமாளுக்கு பெருமாளுக்கு கண்ணுகளை பண்ணாம நம்ம சாப்பிட்றதுன்னு கேட்டா பாப்பத்தை சாப்பிட்டு இருப்போம். அந்த பாப்பத்தை சாப்பிடறான்னா கேட்டா மனசானது விபரீத ஞானத்தை தான் கொடுத்துருப்போம், நல்ல ஞானத்தை கொடுக்காதுன்னு. ஒரு காலத்துல சாப்பிட்டு இருந்தோம், தெரிஞ்ச பிறமாதிரி நம்ம நம்மளை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணணும். பசங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப இம்பாசிபிள் இல்லை, நம்மளால முடியல. அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, அன்னத்தோட விகாரம் யூ பிகம் வாட் யூ ஈட், அந்த அர்த்தத்துல இது அன்னேன ஹி மனஹ ஆப்யாயதே, மனசு வந்து சாப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரத்தை அடையாது. ஆஹார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துர்வாஸ்மதி ஸ்மிருதிலம்பே சத்வகிரந்தி நாம் விப்ரமோக்ஷ. ஆஹார சுத்தத்தினால சத்வசுத்தினா மனசு சுத்தத்தை அடையிறது, சுத்தமான மனசு இருக்குச்சு, ஸ்மிருதியானது துருவா நிலைச்சி இருக்கு, தியானம் பண்ணச்சு நம்ம எந்த இதை தியானம் பண்றோமோ நிலைச்சி இருக்கு. அப்படியே ஸ்மிருதி நல்லா சித்தி வச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்வ கிரந்தினா நிறைய முடிச்சுகள் இருக்கு, இந்த ஆத்மா வெளில கிளம்புற பாதையில நாடிகள்ல அந்த முடிச்சுகள்லாம் எல்லாம் விட்டு போய் மோட்சமானது கிடைக்கிறது. இது பிரம்ம சாட்சா ரூபம் ஞானம் ஆஹார சுத்திய ஆயத்தம் இது சூயதே. அதனால அந்த பிரம்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு இருக்க வேண்டிய தேவையான ஞானமானது ஆகாரத்தை மூலமாக உடையது. தஸ்மாத்து மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திகம் கர்ம ஆப்ரயானாது பிரம்மஜானாய ஏவ உபாதேயம் சசியா தியாகம் நோபத்தியது. அதனால மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திக கர்மம் இருக்கு இல்லையா, ஆப்ரயானாத்து சரீரம் சரீரத்தை விட்டு ஆத்மா போற வரைக்கும் பிரம்மஜானாய உபாதேயம். பிரம்மஜானமானது பிரம்மஜானம்ன்றது என்னன்னு கேட்டா நம்ம டெய்லி தெளிவு பண்ற மாதிரி ஒரு நாள் தெளிவு பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு மாசம்லாம் ஓட முடியாது. அன்னைக்கு தெளிவு நல்லா பண்ணிதான் ஆகணும், நேற்று என்ன பண்ணனே அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு சாப்பிட முடியலையே. அது மாதிரி பிரம்மஞானம் நிலைச்சி இருக்கணும், ஒரு நாள் விட்டு போச்சுன்னா கூட திருப்பி அது ஒரு ஃபால் தான். அதனால அந்த பிரம்ம ஞானமானது அப்படியே நிலைச்சி இருக்கிறதுக்கு இது தேவை, அதனால அதை விட முடியாது. ஏவம் ஞானோத்பாதின கர்மனக பந்தகத்வ மோகாது பரித்தியாக தாமச பரிகீர்த்திதா. இப்படி ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள் எல்லாம் இவைகள்லாம் என்ன பந்தப்படுத்திவிடும், இவைகள்லாம் என்ன பைண்ட் பண்ணிடும் அப்படின்னு ஏதோ மோகிச்சுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் விட்டா அது தாமசமா இருக்கக்கூடிய ஒரு பாவம். தமோ மூலக தியாக தாமச, தமசை மூலமாக உடைய தியாகம்னால தாமசம் அதுக்கு பேர் இந்த தியாகத்துக்கு. தமஸ்காரியாஜான மூலத்தேன தியாகத்தை தமோ மூலத்வாது, தமசனுடைய காரியமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானத்து மூலமாவுடைய இந்த தியாகத்துக்கு தமோ மூலத்துவம். தமோகி அஜ்ஞானத்த மூலம் பிரமாதமோகோ தமசோ பகவதோ ஜானமேவச்ச அப்படின்னு இந்த தமசு தான் அஜ்ஞானத்துக்கு காரணமா இருக்கு. முன்னாடியே சொன்னார் பிரமாத மோகங்கள்ல தமசுனால ஏற்படுறதுன்னு. இத்தியத்த உத்தம் அஜ்ஞானம் தூ ஞான விரோதி விபரீத ஞானம். அஜ்ஞானம் என்னன்னு கேட்டா ஞானத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய விபரீத ஞானம், மாத்தி மாத்தி புரிஞ்சுருக்கிறது. ததாச்ச பட்சத்தே அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமச ஆதுதா சர்வார்த்தான் விபரீதாம் தாமசீ. அதர்மத்தை போய் தர்மம் நினைச்சிருந்துப்பான் யாரும் கேட்டா அந்த தமசினால ஆவர்த்தமா இருக்கக்கூடிய புத்தியை உடையவன் அவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறான். இதை விடணும்னு சொன்னா அதை பண்றான், பண்ணணும்னு சொன்னா அதை விட்டுடுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அத்த நித்திய நைமித்திகாதேகே கர்மனக தியாக விபரீத ஞான மூலைய வித்தியர்த்தா. அதனால இந்த நித்திய நைமித்தி கர்மாலாம் விட்டுட்டா அதுக்கு மூலம் என்னன்னு கேட்டா விபரீத ஞானமா இருக்கக்கூடிய தமசு, அதனால தாமசிக்கம் அதுக்கு பெயர். துக்கம் இத்தியேவ யத் கர்ம காய க்ளேஷ பயாத்யஜேத் சகத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். இப்ப அடுத்து ராஜசம். ராஜசம் என்னன்னு கேட்டா அவனுக்கு குழப்பம் இல்லை, ஆனாலும் பண்ண மாட்டேன்றான். ஏன் பண்ண மாட்டேன்றான்னா, ஐயோ இந்த கர்மெல்லாம் யாரு பண்றது, நாம மாட்டுக்கு சௌக்கியமா ஒன்பது மணிக்கு இருந்துட்டு இருக்கோம், ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணணும்னா காலம் காத்தல இருந்து என்ன பண்ணணும். அப்ப காய கிளேசம் உடம்பு என்னதுக்காரது இல்லையா, உடம்பு கெட்டு போயிடுமே அப்படின்னு பண்ணாம இருக்கான், என்னால கஷ்டப்பட முடியாது அப்படின்னு. அதுக்கு சொல்றார் எத்யபி பரம்பரையா மோட்ச சாதன பூதம் கர்ம. சரிப்பா நாங்க ஒத்துக்கிறோம் கர்மான்றத வந்து பரம்பரையா மோட்ச சாதனமா இருந்தா கூட, தாபி துக்காத்மக திரவிய அர்ஜன சாத்தியத்வாது. இன்னொன்னு இந்த காரியம்லாம் பண்ண வச்சுக்கோ, திரவிய சம்பாதிக்கணுமே. ஒரு யாகம் பண்ணணும், சில யாகங்கள்லாம் பண்ண மொத்த சொத்து ஏற்றி வைக்கணும், அப்பதான் யாகம் பண்ண முடியும். அப்ப போய் அதுக்கு உண்டான சம்பாதனம் பண்ணணுமே, நம்மளால அதெல்லாம் முடியாது. பக்வாயாச ரூபத்தையா 15 நாள் பண்ணுன்னு சொல்றது, 15 நாள்ல யாரு பண்றது, நம்மளால முடியாது அப்படின்னு தெரியல. காயக்லேஷ கரத்து பாதிச்ச உடம்பும் கெட்டு போயிடும், மனசக அவதாதகரம் இது மனசும் கஷ்டப்பட்டு போயிடும் சொல்லிட்டு. தத்பீத்தியா யோக நிஷ்பத்தையே ஞானாபியாசையே எத்தனைய இது, நம்மளால கர்மாவில் பண்ண முடியாது. அதற்கு பதிலா ஒரு ஒரு பாத்திரத்தையும் கொம்பி எடுத்துட்டு விட்டோம்னா நம்ம மட்டும் எங்கேயோ உட்காந்து என்ன கிடைக்கிறது சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைச்சா கிடையாது. இது மகாயஜ்ஞாத மகாயஜ்ஞாதி ஆசிரம கர்ம பரித்யஜேத் ச ராஜசம் ரஜோமூலம் தியாகம் கிருத்துவா அப்படின்னு சொல்றோம். அப்படி யாராவது விட்டுட்டு கர்மாவும் பண்ண முடியாது, அதுக்கு வேலை ஞான யோகம் பெட்டரா இருக்கு. ஏன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, இங்கே ஒரு மரம் கிடைச்சதுன்னா ஜம்மன் உட்காந்து பொழுது போக்கலாம், இங்க நதி நதிக்கரில் போய் குளிச்சுக்கலாம், யாராவது சாதம் போட்ட தியானம் பண்ணப்பற சாதம் போடப்பற சாப்பிட்டு வாழ்க்கைய ஓடி நினைச்சுன்னா சொல்லுங்க, அது ரஜோகணும். அதான் தேசிகன் மாதிரி திட்டுற, நீ வந்து ஞானி ஞானி சொல்லிட்டு லட்டு தா இத்தனை வேலையான உப்மா போட்டா சட்னி போடலாம் சண்டை போட்டு போடலாம் அவெல்லாம், ஏன் வெறும் உப்மா மட்டும் கொடுத்துக்கோ சட்னி கொடுக்கலன்னு கேட்பலாம், எதையோ கொடுத்தா சாப்பிடணும் சாப்பிடுறதுன்னா ஞானமானது பரிபூர்ணமா இல்லைன்னு. சார் ராஜதம் ரஜோமலம் ஜாங்கிறதா தது அசவா தது அயதா அவஸ்தித சாஸ்திரார்த்த ரூபம் இது ஞானோத்பத்தி ரூபம் தியாகவளம் நல்லபேது. அயதாவஸ்தது அவளுக்கு உள்ளது உள்ளபடி புரிஞ்சா கூட ஞான உற்பத்தியானது அவளுக்கு ஏற்படுறதில்லை, தியாக பலமானது கிடைக்காததும் இல்லை. அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்தா பாத்திராஜதி அம்மிவான பண்றா உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது இல்லை. தாமசத்துல என்ன வித்தியாசம் கேட்டா அப்படி விபரீதமா புரிஞ்சுக்கிறது, இவானம் கேட்டா உள்ளத உள்ளபடி புரிஞ்சுக்கிறது இல்லை அவள்தான். அப்படி இருந்தா அது ராஜசம். நஹி கர்ம திருஷ்டத்வாரேன மனப்பிரசாத ஹேது அப்படி பகவத் பிரசாத துவாரேன அப்படின்னு என்னன்னு கேட்டா கர்மாவெல்லாம் பகவானுடைய பிரசாதத்தை, பிரசாதம்னா அவனுடைய கருணையை சம்பாதிச்சு மனசுக்கு ஒரு சுத்தத்தை ஏற்படுத்துறத ஒழிய நாம பண்றதுனால இல்லை. இவன் நினைச்சிட்டு இருக்கா ஏன் பண்ணுவானே, ஏன் சேர்த்துலேயும் கால விடுவானே, அவங்க பண்ணிருக்கு இல்லை வானவே வேணாம் இருக்கா. ஆனா அப்படி கிடையாது, பகவானை ஆராதனம் பண்ணி அவனோட பிரசாதத்தினால மனசுத்தியானது ஏற்படணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை தெரிஞ்சுக்காதவர் ராஜச குணம். காரியம் இத்தியவயத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் தியக்வா பலம் செய்வ சத்யாகஸ்தாத்விகோ மதஹா. காரியம் பண்ணப்பட வேண்டும், காரியம்னால அதான் அர்த்தம். என்ன காரியம்னு கேட்டா செய்யப்பட வேண்டியது, அதுதான் காரியம்னு பெயர். எதை அப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்றானோ அதுதான் எப்படி பண்றான், சங்கம் தட்டுவா அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு பழத்து மேல ஆசை எல்லாம் பண்றான் இல்லையா, அதுதான் சாத்திகோ மதா. நித்திய நைமித்திக மகாயஜாதி வர்ணாசிரம விஹிதம் கர்ம. நித்திய நைமித்திக இதெல்லாம் மகா பஞ்ச மகா யஜ்ஞாதிகள்லாம் வர்ணாசிரமமா வர்ணாசிரம ரூல்ஸ்னால விதிக்கப்பட்ட கர்மாக்களை மத ஆராதன ரூபத்தையா எம்பெருமானுடைய பகவத் பிரீத்தியர்த்தம் அல்லது தினாச்சாரியிலிருந்து ஸ்ரீ பகவத் கைங்கரி ரூபம் சொல்றா நம்ம நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்றோம். ஆக மட்டும் ஏதோ ரூபத்துல அந்த கர்மா பண்ணணும். காரியம் ஸ்வயம் பிரயோஜனம் இது மத்வா, இது காரியம் பண்றதே பிரயோஜனம் தான், எம்பெருமானுக்காக பண்றதுன்னு நினைச்சிட்டு சங்கம் கர்மணி மமதாம் பலம் செக்வா, நான் எனக்காக பண்றேன்றதையும் பலன்கள் பலன்களை ஆசையும் விட்டுட்டு எத் கிரியத்தே சத்யாக சாத்விகோ மத சத்வமூலா, அப்படிப்பட்ட தியாகமானது சாத்விகம், அது சத்வத்தை மூலமாக உடையதுன்னு தாத்பரியம். யதாவசித சாஸ்திரார்த்த ஞான மூலத்தியர்த்தா, உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய அது ஒரு தன்மை. சத்வம் ஹி யதாவசித வஸ்து ஞானம் உற்பாதித்து இது உத்தம், சத்வமானது உள்ளதை உள்ளபடி ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சத்வா சஞ்சாயதே ஞானம் இது இதுன்னு சொல்லியாச்சு. பக்ஷபேச்ச பிரவத்தியம் ஜனிவர்த்தஞ்ச காரியா காரியே பய அபியே பந்தம் மோட்சம் செய்யா வேதிய பார்த்த சாத்விகேன்னு சொல்லப்படுறது. பிரவர்த்தியோ நிவர்த்தியோ காரியமோ அகாரியமோ பயம் அபயம் எல்லாத்துலேயும் எது பந்தம் எது மோட்சம்னு எந்த புத்திக்கு தெரியுமோ அந்த புத்தி தான் சாத்விகமான புத்தின்னு சொல்லப்படுறது. நத்வே இஷ்டகுஷலம் கர்ம குஷலேனானு சஜ்ஜதே தியாகி சத்வசமா விட்டோ மேதாதி சின்ன சம்சயா. நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா பண்ண வேண்டாத கர்மா இல்லை நமக்கு பிடிக்காத கர்மாலாம் இருந்தால் அதை பார்த்து வெறுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு மைண்ட் எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்குது, சிலதெல்லாம் பிடிச்ச காரியம் சிலதெல்லாம் பிடிக்காத காரியம் இருக்கும். கைங்கரியம்லாம் வரைச்சு நான் அந்த கைங்கரியம் பண்ணுறேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பாட்டு சொல்லக்கூடாது. குஷலே நான் சத்தியத்தை இல்லை இந்த காரியம் நல்லா இருக்கு நான் இதையே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதையே பண்ணுறது கிடையாது. எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் அவள் தான். தியாகி சத்வசமாமிஷ்டா மேதாவி சின்ன சம்சய, சின்ன சம்சயன்னு சொன்னால் சந்தேகம் இல்லாம இருப்பவன் அர்த்தம், தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டவன் அர்த்தம். அவன் மேதாவியா இருக்கான், சத்வகுணம் ஊங்கி இருக்கான், அவன் தியாகியா இருக்கான். ஏவம் சத்வசமாவிஷ்டா மேதாவி, சத்வகுணம் ஊங்கி இருக்கக்கூடிய அந்த மேதாவி ஞானி யதாவசித் தத்வஜானா, உள்ளத உள்ளபடி தத்துவங்களை உள்ளத உள்ளபடி அறிந்தவன். ததையவ சின்ன சம்சயா, அதனாலேயே சந்தேகங்கள்லாம் நீங்கியவன். கர்மணி சங்க பல கர்த்திருவ தியாகி, அந்த கர்மாவில் சங்க பல கர்த்திருவ, என்னுடைய கர்மா எனக்கு இதன் மூலமா அது பலன் கிடைக்க போறது நான் பண்றேன் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நத்வேஷ்டி அகுஷலம் கர்மா குஷலேச்ச கர்ம நனுஷஜதே, தனக்கு பிடிக்காத கர்மாவை விடுறதும் இல்லை, பிடிச்ச பெய்யறதும் இல்லை, வெறுக்கிறது இல்லை, பிடிச்ச கர்மா மேல அட்டாச்சாகவும் இருக்கிறது இல்லை. அகுஷலம் கர்ம அனிஷ்ட பலம், சம்பயம் கேட்டால் சில காரியங்கள் டஃப்பா இருக்கலாம் அல்லது நமக்கு வேண்டாத பலன்களை கொடுக்கலாம், அதான் அனிஷ்ட பலம். குஷலம்ச கர்ம இஷ்டரூப ஸ்வர்க்க புத்திர புஷ்பாதி பலம், சில காரியங்கள் பண்ணனாங்கன்னா நமக்கு வேண்டிய பலன்கள் பலன்கள் ஆண்டுனாடி கூட வரப்போறது. சர்வஸ்மின் கர்மணி மமதா ரஹிதத்வாது, இது என்ன பலனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால அந்த அப்படி பலன் மேல ஆசை இல்லாம இருந்தாலே கர்மா மேலேயும் அவனுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்படி தியக்த பிரம்ம வெத்திரிக்த சர்வ பலத்வாது, பிரம்மத்தை அடையின்ற ஒரே ஒரே குறிக்கோள் தான், அதை தவிர வேற எந்த பலனா இருந்தாலும் அவனுக்கு ஆசை இல்லை. தியக்த கர்த்திருவாசி சச்ச தயோகோ கிரியமான யோகோ பிரதித்வேஷோ பிரீதி தேஷோ நகரோதி, கர்த்தா கர்த்தத்துவத்தையும் விட்டதுனால பிரம்மத்தை அடையணுன்ற ஒரே எண்ணம் இருக்கிறதுனால ரெண்டு காரியத்தை பண்ண செய்வோம், அவனுக்கு பிரீத்தியும் இருக்கிறது இல்லை, துவேஷமும் இருக்கிறது இல்லை. அனிஷ்ட பலம் பாபம் கர்ம அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம். அனிஷ்ட பலம் பாபம் கர்ம, விருப்பப்படாத கர்மா பண்ணிச்சு அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம். நாவிரதோ துஷ்சரித்தான் நாசாந்தோ நாசாந்தோ நாசமாகித நாசாந்த மனசோ வாபி பிரஜானேன ஏனம் ஆப்னியாது அப்படின்னு துஷ்சரிதா விருதே ஞானோத்பத்தி விரோதித்வ சிரவணாது. என்ன போட்டுக்கா, அனிஷ்ட பலம் பாபம் கர்மச்ச அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம். அனிஷ்ட பலம் பாபம் கர்ம, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, ந அபிரதஹ துஷ்சரிதான் ந அசாந்தஹ ந அசமாஹிதஹ ந அசாந்த மனசஹ வாபி பிரஜானேன ஏன ஆப்னியாது. அதாவது கெட்ட வழக்கங்களை விட்டவன் விடாதவன், அப்புறமா துஷ்சரிதான் ந அசாந்தஹன சாந்தி சாந்தமாக இல்லாதவன், டிராங்குலா இல்லாதவன், மறுபடியும் மனசை அப்படிப்பட்ட மனசை சாந்தமான மனசை பெறாதவன், இவாலாம் ஞானத்தினால பிரம்மத்தை அடைய முடியாது சுத்தி சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல அனிஷ்ட பலம் பாபம் கர்ம அத்த பிராமாதிகம் அபிப்பிரேதம். சில சமயம் என்னதுன்னு கேட்டால் தெரிஞ்சோ தெரியாமல பண்ணக்கூடிய கெட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா, அதன் மேலேயும் வந்து வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. இன் அட்வர்டில் விருப்பம் அப்படி பாபத்தை எடுக்கக்கூடியதுவாக இருந்தா அவைகள்லாம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால் தெரியாமல் பண்ணது தான். அதாவது அனிஷ்டம் பலன்றது பாப்பம்ன்றது அர்த்தம் கிடையாது, பாப்பம் மீனிங்காக இருந்ததுன்னா அது தெரியாமல் பண்ணது அப்படின்னு. ஏன்னா ஸ்ருதி சொல்கிறது எவனுக்கு பிரம்மபிராப்தி ஏற்படும்னா அவன் எவன் ஒருத்தன் கெட்ட நடத்திய விட்டவன், கெட்ட நடத்திய விடுறதுன்னா புத்திபூர்வமாக பண்ணாதான் அர்த்தம். அதனால் இந்த அனிஷ்டம்னு கேட்டால் பாப்பம் கிடையாது, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அப்ரீதி ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறது. அத்தகா கர்மணி கர்த்தத்துவ சங்க பலானாம் தியாக சாஸ்திரிய தியாக ந கர்மஸ்வரூப தியாக. அதனால் உன்னை திருவண்ணா சொல்லிட்டார், கர்மா செய்யக்கூடிய கர்மாவில் கர்த்தத்துவ சங்க பலானாம் தியாக, கர்த்தத்துவ தியாகம் சங்கம் அட்டாச்மெண்ட்டை விடுறது, பலத்தியாகம் பண்ணுறது, அதுதான் சாஸ்திரிய தியாகமே தவிர கர்மாவையே விடுறதுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட், ததாக நகி தேகபிரதாசக்கியம் தியக்தும் கர்மா நசேஷத எஸ்து கர்மபலத்தியாகி சத்தியாகி தகினியதே. என்ன சொல்றாருன்னா, இந்த ஷரீரத்தை கொண்டவனால எந்த கர்மா ஆக்கில விடவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதே ஏதோ காரியத்தை பண்றதுக்காக தான். நகி தேகபிரதாசக்கியம் தியக்தும் கர்மானி அசேஷத இல்லையா. அதனால எவன் ஒருவன் கர்மத்தையும் பலத்தையும் தியாகி, அதாவது கர்மாவில் ஏற்படக்கூடிய பலத்தை தியாகம் பண்ணுறானோ அவன்தான் தியாகின்னு தெரியறதுன்னு மேலே ஆட் பண்ணுறார். நகி தேகபிரதா தியமான சரீரேன கர்மானி அசேஷத தியக்தும் சக்கியம் தேக தாரணார்த்தானாம் அசனபானாதீனாம் தனுபந்தினாம் ச கர்மனாம் அவர்ஜனியத்வாது. என்ன தேகம் கொடுத்தாச்சுன்னா பசி எவ்வளவு நெருப்பு இருந்துருக்கேன், அந்த நெருப்பை நம்ம சமணம் பண்ணுறது சாப்பிடணுன்னு இருக்கு, சாப்பிட்டு தாகம் எடுக்கிறது, ஜலம் குடிச்சுட்டு இருக்கோம், உடனே அதுக்கு உண்டான பிரவிருத்தி இப்படி அவாய்ட் பண்ண முடியாதனால தேகத்தை உடைய இந்த ஜீவராசிகளுக்கு காரியம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. தத்தம் ச மகாயஜாதனுஷ்டானம் அவர்ஜனியம். அதனாலேயே சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள இருக்க வாழ்த்து பஞ்சமகா யஜ்யாதிகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எஸ்து தேசு மகா யஜ்யாதி கர்மசு பலத்தியாகி சயவ தியாகே நைக்கே அமிர்தத்வமானசுகு. எவ்வளவுவன் அந்த பஞ்சமகா யஜ்யாதிகள் பண்ணச்சு பலத்து மேலே ஆசை நம்ம பண்ணணும், அவன் தான் நம்ம பண்ணாங்கன்னா தியாகே நைக்கே அந்த ஸ்ருதி பிரகாரம் தியாகி இது அபிதீயது. அவன் தான் சாஸ்திரங்களில் தியாகின்னு சொல்லப்படுறான். எவன் ஒருத்தன்னு கேட்டால் எல்லா கர்மாவையும் பன்னிண்டு அந்த பன்னிண்டு இருக்கக்கூடிய கர்மாவில் நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த பலன் மீது ஆசைலன்னு பண்ணுறவன். பல தியாகி இது பிரதர்ஷனார்த்தக பல கர்த்தத்துவ கர்ம சங்கானம் தியாகி இது. நான் கர்ம பல தியாகி மட்டும்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்போ கர்ம பல தியாகின்னு சொன்னால் இப்போ பலத்து மேலே ஆசை இல்லாமல் பண்ணால் நிச்சயமாக என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டால் கர்மா மேலே அவனுக்கு ஆசை இல்லை, தாம் பண்றன்னு எண்ணமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் போட்டுட்டார். த்ரிவிதா சம் தகீர்த்ததா இது சக்கரமாது. ஏன்னா முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா மூன்று விதமான தியாகம்னு சொன்னதுனால இங்க வந்து ஆர்கியூ பண்ண முடியாது. வெறும் பலன் மேலதான் ஆசை இல்லைன்னு சொல்லிருக்காருன்னு ஆர்கியூ பண்ண முடியாது, அதையும் ஒட்டணும்னு சொல்றது. அதனால கர்மாணி அக்னிஹோத்ர தர்ஷ பூர்ண மாச ஜோதிஷ்டோமாதீனி மகாயஜாதீனி ச ஸ்வர்காதி பல சம்பந்திதையா சாஸ்திரைகி விதீயந்தே. 13 ஸ்லோகத்தை எழுதுக, ஏன்னா 78 இருக்கு மொத்தமா, ஒரு பாகம் ஆயிட்டு அப்புறம் 5 செஷன்ல முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா 5 மோர் செஷன்ஸ், இன்னைக்கு 13 ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு 65 இருக்கும், 13 இருக்கிறதுக்காக. இப்ப சில நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, சில நித்திய நியமித்த கர்மாக்கெல்லாம் பலன் கிடையாது, பண்ணலனா பாபம் சென்றுக்கோமே சொன்னா, சில சாஸ்திரங்கள் இவைகளுக்கு பலத்தை விதிச்சிருக்கு. சில புராணங்கள்ல நித்திய நைமித்திகானாம் அப்படி பிராஜாபத்தின் கிரகஸ்தானாம் இத்தியாதி பல சம்பந்தத்தையா ஏவகி சோதனா. நித்திய நைமித்திக கர்மாக்கும் சொர்க்கம் கிடைக்கும், அல்லது நல்ல பிரஜைகள் கிடைப்பான்னு ஏதோ ஒரு ஏதோ ஸ்தானம் கிடைக்கும்னா விஷ்ணுபுராணத்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா, அத்த தத் பல சாதன ஸ்வபாவதையா அபகதானாம் கர்மனாம் அனுஷ்டானே பீஜாபாதீனாம் இவ அனபிசம்ஹித பலஸ்யாபி இஷ்டானிஷ்டரூபல சம்பந்த அவர்ஜனீய அத்த மோக்ஷ விரோதி பலத்தேன முமுட்சினான கர்ம அனுஷ்டேயம் இது அத உத்தரமா. அப்ப சில பேர் அறிவு பண்றா இவைகளை விடுறதும் பெட்டர் தான், ஏன்னா இப்ப விதைகள் எல்லாம் விதைச்சு வச்சுக்கோ கண்டிப்பா முளைச்சே தீரும். இப்ப நான் மாட்டுக்கு கர்மா பண்ணிட்டு இருக்கேன், பலன் இல்லைன்னு நினைச்சிட்டு, ஆனா அந்த நித்திய கர்மாக்கும் பலன்கள் சொல்லி இருக்கிறதுனால நிச்சயமா அக்கௌண்ட் ஏறிடும், அக்கௌண்ட்ல ஏறி போயிடுச்சுன்னா அப்ப வந்து சேர்ந்துதானே ஆகும், அதனால விட்டுடுறேன். ஏன்னா பீஜ வெப்பனாதீனம்னு சொன்னா ஒரு விதையை விதைச்சுட்டா அது முளைக்காம இருக்கு, அது லோகத்துல பாக்குறோம். 10 விதை விதைச்சா அட்லீஸ்ட் 4 விதைன்னு முளைக்கிறது. அந்த ரீதியில அனபிசம்பி பலத்தியா பலத்தியாப்பி, நான் வந்து எனக்கு பலத்து மேல ஆசை இல்லைன்னு பண்ணா கூட அவைகளுக்கு பலன் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னா ஆயிடுமே அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற அத உத்தரமாக அதுக்கு பதில் சொல்ற இல்லை. என்னன்னா கர்மண பலம் பவத்தியாகி நாம் பேத்திய அது சன்னியாசி நாம் அனுபவிச்சது அப்படி சொல்ற கர்மாவோட பலமானது அனிஷ்டம் விரும்பத்தகாதா இருக்கும், அல்லது விரும்பும்படியா இருக்கும், மிஷ்ரமா இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், வெறுமா ரொம்ப ரோட்ல ஒரு தோட்டத்துல விதை விதைச்சு முளைக்கிற மாதிரி இல்லை இந்த கர்மா விஷயம்லாம் அப்படின்னு சாதிக்கிறார். அனிஷ்டம்னா விரும்பத்தகாதது, இஷ்டம்னா விரும்பப்பட விருப்பமா இருக்கிறது, மிஷ்ரம்னா கலந்து கட்டி இருக்கிறது. ஆனா அத்தியாகினாம் பேசி நத்து சன்னியாசனம் வச்சிருக்கு, இதெல்லாம் யாரை போய் சேரும் கேட்டா அத்தியாகினாம் பலன் மேல ஆசை வச்சிருந்து பண்றவனுக்கு தான் அதெல்லாம் போய் சேரும். சன்னியாசினாம் நத்து கொச்சுது, அவளை ஒட்டவே ஒட்டாது. 14 விட முடியும் நம்ம, இல்ல 15, சரி நான் 14 நினைக்கிறேன், ஏன்னா 13, 14, 15 ஒரே இதில் இருக்கு, ஒரு யூனிட் இருக்கு. 12 நினைச்சிக்கலாம். அனிஷ்டம் நரகாதி பலம், சில சமயம் நரகத்துக்கு போற நரக வாசம்னா அனிஷ்டமான பலம், இஷ்டமான ஸ்வர்காதி. மிஷ்ரம் என்னன்னு கேட்டா அனிஷ்ட சம்பின்னம் புத்திர பஷ்பன்னாதி. இப்ப விவாகம் பசங்க பெற்றுக்கிறதுல பதில் வச்சுக்கோ, மிக்சடு தானே இல்லையா, எல்லாரும் ஒத்துண்டு தான் ஆகணும், எல்லாம் மிக்சடா தான் இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்கு, இல்ல ஒரு நாள் நல்லா மோசமா இருக்கு, அப்ப கலந்து கட்டி இருக்குது இந்த மாதிரி சம்பந்தம்லாம். அதான் புத்திர பஷ்பன்னாதின்னு போட்டுண்டாரு, இதெல்லாம் மிக்சடா இருக்கக்கூடியது. ஸ்வர்க்கத்துல போனா அன்மிக்சட் வித் எனி டிஸ்கம்ஃபர்ட், ஸ்வர்க்கத்துல. நரக்கத்துக்கு போனா அன்மிக்சட் வித் எனி கம்ஃபர்ட், அங்க 100% துன்பம் தான், ஸ்வர்க்கத்துல 100% இன்பம். ஆனா ஆத்துல வரைச்சே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு சொர்க்கமா இருக்கு, ஒரு நாள் நரகமா இருக்கு, அதனால அது நிஷ்டம் போட்டுண்டது. ஏதோ த்ரிவிதம் கர்மனஹா பலம் அத்தியாகினா கர்த்திருத்த மமதா பல தியாக ரைதானாம் பிரேத்திய பவதி. அந்த கர்ம கர்த்திரு தியாகம் பண்ணாதவா, மமதா தியாகம் பண்ணாதவா, இவாளுக்குலாம் அது இவாளை வந்து அடையிறது. பிரேத்திய கர்மானுஷ்டான உத்தர காலம் வித்தியத்தக கர்மாவை அனுஷ்டித்த பிறகு நர்த்தம், நது தன்யாசினம் கொச்சிது நது கர்த்தத்வாதி பரித்தியாகனம் கொச்சிது அப்படி மோட்ச விரோதி பலம் பவதி. ஆனா இந்த கர்த்தத்வ தியாகம் பண்ணிட்டு மமதா தியாகம் பண்ணிட்டு பலத்தையும் தியாகம் பண்ணவாளுக்கு நிச்சயமா இது ஒண்ணுமே அவளுக்கு தேவையே போறதில்லை. எந்த கர்மா பண்ணாலும் அவளுக்கு அனிஷ்டமோ இஷ்டமோ மிஷ்டமோ வரப்போறதே இல்லை. ஏத துத்தம் பவதி எத்தபி அக்னிஹோத்திர மகாயஜ்ஞாதி மித்தியானி இவ ததாபி ஜீவன அதிகார காமாதிகாரையோ இவ மோக்ஷாதிகாரே விநியோக புத்தத்துவேன பரிஹீயதே மோக்ஷ விநியோகச்ச தமேதம் வேதானுவசனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞ தானின தபசா தபசா அநாசகேனன்னு சொல்லியிருக்கிறதுனால இவைகள்லாம் யாரு போய் ஒட்டுன்னு கேட்டா லௌகீகமா ஏதோ மோக்ஷ மோட்சத்தை விரும்பாம பண்ணவாளுக்குதான் அது போய் ஒட்டுமே தவிர மோட்சத்துல அதிகாரம் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து அவளை போய் சேராது அப்படின்னு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல விசாரம் பிரம்ம சூத்திரங்கள் இருக்கு, அந்த ஸ்ரீவாசியாதிகள்லாம் அங்க விசாரிக்கிறா இந்த மாதிரி கர்ம பலன்லாம் இருந்தா என்ன ஆகும்னு. அதுக்கு மேல சம்பிரதாயத்தை சொல்றது உண்டு, அந்த பலன்லாம் பிரிச்சு கொடுத்துருவாராம் பெருமாள். நம்ம கூட ரொம்ப ஆசையா இருக்கிறவாளுக்கு புண்ணியங்கள்லாம் போகும், நம்மள விரோதிச்சுட்டு இருக்க ஆளுக்கு பாப்பங்கள்லாம் போய் சேர்ந்து நாங்கள் கடைசியில் சொல்றாரு சிலதெல்லாம் அதுக்கு சமாதானம் சொல்றா அதுக்கு. அதனால என்னன்னு கேட்டார், ஏ ததேவம் கிரியமானேஷு ஏவ கர்மசு கர்த்தத்வாதி பரித்தியாக சாத சித்தா சந்நியாசக சயேவ தியாக இப்படி உத்தக. அதனால செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த கர்த்தத்வாதி எண்ணங்கள்லாம் விட்டுட்டு பண்ணக்கூடியதான் சன்னியாசம்னு பேரு, அதுவே தான் தியாகம்னு பெயர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவாளுக்கு வந்து சேராது, மோட்சத்துல விருப்பம் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு இது வந்து சேராதுன்னு சொன்னார். இதானே பகவதி புருஷோத்தமே அந்தரியாமினி கர்த்திருத்த அனுசந்தானின ஆத்மனி அக்கர்த்திருத்த அனுசந்தான பிரகாரமாக. இப்ப சொல்ல போற எப்படி பகவானத்துல நம்ம கர்த்தா இருந்தா நாம இல்ல அப்படின்னு அனுசந்தானத்தை எப்படி பண்ண சொல்ல போறார், ததைவ பல கர்மனோகோ அப்படி மமதாவிருத்தியாக பவதி. அதனாலேயே அந்த கர்த்திருத்த ஒரு எண்ணம் அப்படி இருந்தாதான் இந்த கர்மாவும் நம்மளோடது இல்லை, நானே கர்த்தா இல்லைன்னு சொல்றப்ப இந்த கர்மா எனக்கு எதுக்குன்ற ஒரு எண்ணம் வரும், பலன் இருந்தில்லைன்ற எண்ணமும் வரும். பரமபுருஷோகி சுகீயன ஜீவாத்மனா சுகீயஸ்ய கர்ண கலைவனக்கானகி லீலா பிரயோஜனாய கர்மானி ஆரம்பதே. நம்ம சாத்விக தியாகம் ஒன்று பண்றோம், நீங்க அதை கேட்டிருக்க காதல வாங்கிட்டு பேர் இல்லையா, பகவானிய சுவனியான சுரூபசத்துன்னு சொல்லிச்சு அவனே என்ன பண்ணான்னு கேட்டா இந்த மாதிரி அவனுடைய உபகரணங்கள்லாம் கொடுத்து அவனுடைய சந்தோஷத்துக்காக என்னென்ன கர்மா பண்ண வைக்கிறான் நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கும். அத ஜீவாத்மகதம் க்ஷுன் நிவர்த்தியாதிகம் அப்படி பலம் தத் சாதனபூதம் ச கர்ம பரம புருஷஸ்யேவ. அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பசி, அந்த பசியை நிவர்த்தி பண்ணிக்கிறது இந்த கர்மாக்கள்லாம் கூட கருத்திடப்பட்டா எல்லாமே எம்பெருமானால கொடுக்கப்பட்ட அல்லது பண்ணப்படக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் அவனோட லீலைன்றது தெரிய வருது அப்படின்னு. அதுக்கு இங்கே இருக்கிற சீட் சரியா கமெண்ட் இதுக்கு எங்க கொடுக்கவே இல்லை, இதுக்கு அர்த்தத்தை இங்கதான் இருக்கிறவர். இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு பேர் கேட்கல அந்த இந்த போர்ஷனுக்கு இந்த நோட்டில் இதானே பகவதி படித்தவங்க தான், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை ஆக்சுவலாக. இந்த சீட்ஸ் வந்து அங்கே போ அதுக்கு போய் அங்கே போட்டிருக்காரு. எனிவே அதுதான் விஷயம். இப்போ சொல்ல போகிற 13 நெக்ஸ்ட்ல கிளாஸில் பார்க்கலாம். என்னென்னு கேட்டால் பஞ்சயுதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கே கிருத்தாந்தே பக்தானே சித்தையே சர்வகரமனா. எந்த காரியம் பண்ணந்தாலும் 5 காசஸ் இருக்கு அதில், அது நாமளும் ஜீவாத்மாவும் ஒருத்தந்தான் அதில். மிச்சப்படிக்க சரீரம் வேணும், முதல்ல சரீரம் இருந்தாலும் கரணங்கள்லாம் வேணும், கரணங்கள் இருந்தாலும் அடுத்து இதில் அதிர்ஷ்டம் சொல்ல அதிர்ஷ்டந்ததா கரெக்டா கரணம் செதம் விவிதாச பிதச்சேஷ்டான இந்த வாயு மண்டலம் ஒழுங்கா வாயு ஆனது ஒழுங்கா உள்ள வேலை பார்க்கணும். நம்ம கையை கால தூக்கிறதுக்கு வாயு தான் காரணம், அதெல்லாம் சிலப்பட எடுத்து அதனால தெய்வம் செய்வாத பார்த்தோம்னா நீ மட்டும் பண்ணல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு அந்த எப்படி நமக்கு கர்த்தத்தியாகம் ஏற்படும்னா சொல்லப்படுறதுல அதை வந்து அடுத்த கிளாஸ் நம்ம கவிதாத்திகசம்ஹாய கல்யாண நமசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.